அன்பே சிவமாக, சிவமே தவமாக, அறிவோம் அருணாச்சலா. அருணன் முகமாக கருணை விழியாக தெரிவாய் அருணாச்சலா. தாயானவன் அமர்ந்த தீயானவன், தாயானவன் அமர்ந்த தீயானவன், நீதானேயாம் தேடும் நிஜபோத ரூபன், நீதானேயாம் தேடும் நிஜபோத ரூபன். அன்பே சிவமாக, சிவமே தவமாக, அறிவும் அருணாச்சல. அன்புக்கு யாரடிமை, அவர் மனம் சிவனாடும் ஆனந்த தாண்டவத்தின் அரங்காகுமே. அன்புக்கு யாரடிமை, அவர் மனம் சிவனாடும் ஆனந்த தாண்டவத்தின் அரங்காகுமே. அறுபத்து மூன்று அடியவர் தோற்றம் அன்பின் வரைமுறை அளவாகும். 63 அடியவர் தோற்றம் அன்பின் வரைமுறை அளவாகும். அன்பை சுமக்க முடியாத நெஞ்சில் அருள் சேர்வதில்லையே, அது என்றும் இருந்து இடரில் புரண்டு இருளாடும் எல்லையே. அன்பை சுமக்க முடியாத நெஞ்சில் அருள் சேர்வதில்லையே, அது என்றும் இருந்து இடரில் புரண்டு இருளாடும் எல்லையே. ஜோதிசா ஈசா, என்னாடும் நீ வந்து அன்பென்னும் பூவென மலர்கவே. அன்பே சிவமாக, சிவமே தவமாக, அறிவும் அருணாச்சல. அருணன் முகமாக கருணை விழியாக தெரிவாய் அருணாச்சலா. தீ கொண்டு அனல் வீசும் சிவனே உன் கோலம், தீவச்சுடர் நின்று அன்பாளும். தீ கொண்டு அனல் வீசும் சிவனே உன் கோலம், தீவச்சுடர் நின்று அன்பாளும். திங்களை சூடும் உன் திருதேகம், பௌர்ணமி நிலவாகி அன்பாளும். திங்களை சூடும் உன் திருதேகம், பௌர்ணமி நிலவாகி அன்பாளும். தேகம் சுழன்ற பாதை நிறைந்து திசையாகும் தேவனே, நீ பாதம் நடக்க துணையாக வந்து பரிவாளும் அன்பனே. தேகம் சுழன்ற பாதை நிறைந்து திசையாகும் தேவனே, நீ பாதம் நடக்க துணையாக வந்து பரிவாளும் அன்பனே. யோகீசா ஈசா, தேவாரப்பூவாக நாவேறி நல்லிசை தருகவே. அன்பே சிவமாக, சிவமே தவமாக, அறிவும் அருணாச்சல. அருணன் முகமாக கருணை விழியாக தெரிவாய் அருணாச்சல. தாயானவன் அமர்ந்த தீயானவன், தாயானவன் அமர்ந்த தீயானவன்,